ஸ்ரீமான் வெங்கடநாதார் யஹ் கவிதார் கி கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ சக்ரபாண்யஷ்டகம் சதோயதோ யதாலினீல திவ்ய விக்ரஹோபரி ஸ்புரத்திரண்யகாந்தி ஜாலசோபிபீத வாசசே கிரீடரத்னரோசிஷா விநிர்ஜிதோஷ்ணரஷ்மயே நதிர்மமாஸ்து சந்ததம் ஹிருதிஸ்த சக்ரபாணயே. சதோ யதோ யதாலினீல திவ்ய விக்ரஹோபரி ஸ்புரத்திரண்யகாந்தி ஜாலசோபிபீத வாசசே கிரீடரத்னரோசிஷா விநிர்ஜிதோஷ்ணரஷ்மயே நதிர்மமாஸ்து சந்ததம் ஹிருதிஸ்த சக்ரபாணயே. சதோயதா, அதாவது ஜலத்துடன் சேர்ந்த மேகம், அதனுடைய ஆலிஹி கூட்டங்கள், அது எப்படி கலர் கருப்பாக இருக்குமோ, ஜலத்தோட சேர்ந்த மேகம் எப்படி கருப்பாக இருக்கிறோமோ அந்த மாதிரியாக நீளமாகிற, நீளம்னா கருப்பு, அந்த திவ்ய விக்கிரகத்திற்கு மேல எவ்வளவு அற்புதமான வஸ்திரம் என்றால் அது பீத வஸ்திரம். அந்த பீத வஸ்திரம் எப்படிதான் இருக்குன்னா, அதுக்கு மேல ஹிரண்ய, அதாவது தங்கத்தாலான தங்க காந்தியா போல மின்னக்கூடியதான ஜாலங்கள் இருக்கு, வலைகள் இருக்கு. அந்த வலையாகிற டிசைனால் பண்ணப்பட்ட பீதமான மஞ்சளான வஸ்திரத்தை தரித்தவர், ஸ்புரத்து ஸ்புரிக்கின்ற ஹிரண்ய தங்கத்தினுடைய காந்தி ஜொலிப்பு, அந்த ஜொலிப்பே ஜாலம், அதனுடைய வலை வலை மாறி இருக்கிறது. அந்த வலையினால சோபி சோபிதமான பீத பீத வஸ்திரம், பீத வாசகா, பீத வாசாக வாசசோ வாசசா, வாசசம் வாசசோ வாசசா, வாசசா வாசோபியாம் வாசோபிஹி வாசசே, அர்த்தாத் ஸ்புரத்திரண்ய காந்திஜால சோபி பீதம் சோபி பீதம் வா பீதம் வாசஹா யஸ்ய சஹா பீதவாசாஹா தஸ்மை பீதவாசசே என்று அர்த்தம். அதாவது அப்படிப்பட்ட பகவான் சக்கரபாணி. கிரீட ரத்ன ரோச்சிஷா, தன்னுடைய தலையில் இருக்கிற கிரீட்டம் இருக்கிறதே, அதில் இருக்கிற ரத்ன கற்கள் இருக்கின்றனவே, அவைகளுடைய ஜுவலிப்பு, அவைகளுடைய தேஜஸினால் உஷ்ணரஷ்மி என்று சொல்லக்கூடிய சூரியனையே ஜெயிக்கக்கூடிய ஜெயித்தவர் அப்படிப்பட்ட சக்கரபாணி அவருக்கு, என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அவருக்கு, சந்ததம் மம நதிஹி அஸ்து, எப்பொழுதும் என்னுடைய நமஸ்காரங்கள் உரித்தானதாக இருக்கட்டும். அதான் அர்த்தாத் எப்படி அன்வயம் சொல்லணும்னா, சதோயதோயதாலி நீல திவ்ய விக்கிரஹஸ்ய உபரி விக்கிரஹோபரி ஸ்புரத்து ஹிரண்ய காந்தி ஜால சோபி பீத வாசசே கிரீட ரத்னரோச்சிஷா விநிர்ஜித உஷ்ணரஷ்மயே ஹிருதிஸ்த சக்கரபாணயே சந்ததம் மம நதிஹி அஸ்து. லலாமசோபிதத்ததங்கசௌபகாத்மமூர்த்தயே லலாடகோர்த்வபுண்ட்ரகாந்திதூதபாதகாலயே பிரபுல்லரத்னவாரிருட்சதாயதாத்மசக்ஷுஷே நதிர்மமாஸ்து சந்ததம் ஹிருதிஸ்தசக்ரபாணயே. லலாமசோபித, அழகினால் சோபிக்கக்கூடிய ததங்க, அவருடைய அங்கங்களுடைய சௌபகம், அதனுடைய ஒரு சுஷ்டுதை இருக்கிறதே, அதால் சேர்ந்த மூர்த்தி, அர்த்தாத் அற்புதமான திவ்யமங்கள விக்கிரகத்துடன் சேர்ந்தவர். லலாட்டக ஊர்தபுன்றம், நெற்றியில் நெற்றியை அடைந்த ஊர்தபுன்றத்தினுடைய காந்தியினால் எல்லாருடைய பாதகங்கள் பாபங்களையும் தொலைக்கக்கூடியவர். அந்த பாத்தகாலயா பாத்தகான ஆலயா, அந்த பாத்தக பாபங்களுடைய கூட்டம் இருக்கிறதே, பாபங்களுக்கே இருப்பிடமான ஒரு இடம் இருக்கிறதே, அந்த அந்த அதெல்லாம் தன்னுடைய லலாட்டக, தன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய ஊர்தபுன்றத்தினாலேயே, அதனுடைய காந்தியினாலேயே எல்லாவற்றையும் பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியவர். பிரபுல்ல ரத்ன வாரிருட், பிரபுல்ல மலர்ந்திருக்கின்ற ரத்ன வாரிருட், ஒருவேளை ரத்னத்தாலான கமலம் என்று, கமலமோ கமலத்தினுடைய இதழோ என்று நினைக்கலாம்படியாக உள்ள தன்னுடைய சக்ஷுஷ், தன்னுடைய திருக்கண்களுடன் கூடியவர். யாருடைய சக்ஷுஷானது, ஆத்ம சக்ஷுஷானது, யார் தன்னுடைய நிஜ சக்ஷுஷானது பிரபுல்ல ரத்னவாரிருட்சதமாக இருக்கிறதோ, பிரபுல்ல மலர்ந்திருக்கிற ரத்னவாரிருட், ரத்னத்தினால் செய்யப்பட்ட தாமரை மலரனுடைய இதழ்கள் போன்று கண்கள் விளங்குகின்றனவோ, பிரகாசமாக ஜுவலிக்கின்றதோ அப்படிப்பட்ட ஹிருதிஸ்த சக்கரபாணியே சந்ததம் மம நதிஹி அஸ்து. அனர்கரத்ன தீப்த புஞ்ச ஹேம குண்டல த்விஷா தகத்தகாயமான நைஜகண்ட யுக்ம சோபினே அமந்த சீத மந்தஹாச நிர்ஜிதாமிருதாம்சவே நதிர்மமாஸ்து சந்ததம் ஹிருதிஸ்த சக்கரபாணியே. அனர்க குற்றமற்ற அல்லது விலைமதிப்பற்ற ரத்னதீப்த ரத்னத்தினால் ரத்ன தீபம் இருக்கிறதே அதனால் ரத்னத்தினால் தீப்தமான பிரகாசமான புஞ்ச ஹைம குண்டல த்விஷா புஞ்ச அந்த தீப்தியினுடைய காந்தியினுடைய புஞ்சம் ரத்னதீப தீபத்தினுடைய புஞ்சம் சமூகம் அதனால் ஹைமகுண்டல அது அதோட சேர்ந்த தன்னுடைய தங்கத்தாலான குண்டலம் காதில் அணிந்து கொண்டிருக்கிற குண்டல த்விஷா அந்த குண்டலத்திலிருந்து வர தேஜச வர்ணிக்கிறார். குற்றமற்றதான மதிப்பற்ற ரத்னங்களுடைய தீப்தி அதனுடைய சமூகம் அந்த குண்டலத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட குண்டலத்தினுடைய தேஜஸ்னால தகத்தகாயமான மின்னுகின்ற நைஜ தன்னுடைய கண்டயுக்ம சோபினை அதாவது தன்னுடைய கண்டம் இருக்கிறதே அதனுடைய இரட்டை அது சுசோபிதமா இருக்கு. எதுனா கண்ட யுக்மன்றது வந்து குண்டலத்விஷா தகத்தகாயமான நைஜ கண்ட யுக்ம இந்த பக்கத்து கண்ணம் அது இந்த பக்கத்து கழுத்து இந்த பக்கத்து கழுத்து ரெண்டு கழுத்தும் ரெண்டு பக்கத்துல இருக்கிற குண்டலத்தினால சுசோபிதமா இருக்கிறது. அமந்த சீத மந்தஹாச ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய மந்தமான சீத்தம் இல்ல அமந்த சீத்தம் மிகவும் சில்லுன்னு இருக்கக்கூடிய மந்தஹாசம் மந்தஹாசமே நம்மள சில்லுன்னு ஆக்கிட்டு அந்த அளவுக்கு மந்தஹாசத்தினால் நிர்ஜித தோற்கடிக்கப்பட்ட அமிர்தாம்சவே சந்திரனை முன்ன வந்து உஷ்ண ரஷ்மியினால சூரியனை தோற்கடித்தார் இப்பொழுது அழகான தன்னுடைய புன்முறுவலினால் சில்லுன்னு இருக்கக்கூடிய புன்முறுவலினால் சந்திரனையே ஜெயிக்கிறார். சந்திரனுக்கு அல்லது சீதாம்சுன்னு பேரு அந்த அம்சு சப்தத்தை இங்கேயும் உபயோகப்படுத்திருக்கிறார். அதுதான் அழகு அமந்தமான சீதத்தினால் சீதத்துடன் கூடிய மந்தஹாசத்தினால் சந்திரனையே தோற்கடித்தவர் சந்திர கிரணங்களையே தோற்கடித்தவர் அப்படிப்பட்ட ஹிருதிஸ்த சக்கரபாணியே சந்ததம் மம நதிஹி அஸ்து. பிரசஸ்தகம்புகந்தர பிரலம்பி கௌஸ்துபுல்லசத் ப்ரஹத் விஷால வக்ஷசி ஸ்திதேந்திரா விபூதயே புஜங்கராஜ போக தீர்க பூஷணாட்ய பாஹவே நதிர்மமாஸ்து சந்ததம் ஹிருதிஸ்த சக்கரபாணியே. பிரசஸ்தமாக விளங்குகிற சிறப்பாக விளங்குகிற அதாவது எல்லோராலையும் பிரசம்சிக்கக்கூடியதாக உள்ள கம்பு கந்தர சங்கு போன்ற தன்னுடைய கழுத்து அதில் பிரளம்பி தொங்குகின்ற கௌஸ்துபோல்லசத் கௌஸ்துபத்தினால் பிரகாசிக்கின்ற மிகவும் விசாலமான வக்ஷஸ் அதில் இருக்கக்கூடிய இந்திரா விபூதையே இந்திரா லக்ஷ்மியினுடைய விபூதி ஐஸ்வர்யம் அதாவது தாயார் பெருமாளுடைய ஹிரதயத்துல தானே இருக்கார் வக்ஷஸ்ல தானே இருக்கார் பெருமாளுடைய வக்ஷஸ்ல அதனால வக்ஷசி ஸ்தித இந்திரா விபூதி வக்ஷசி யாருக்கு இந்திரான்ற ஐஸ்வர்யமானது லக்ஷ்மியாகிற ஐஸ்வர்யம் இல்ல லக்ஷ்மியினுடைய ஐஸ்வர்யமெல்லாம் யாருக்கு ஹிருதயத்திலேயே இருக்கிறதோ வக்ஷஸ்ல இருக்கிறதோ அப்படிப்பட்ட சக்கரபாணிஹி புஜங்கராஜ போக தீர்க பூஷணாட்ய பாகவே புஜங்கராஜஹா என்று சர்ப்பராஜனான ஆதிசேஷன் அதனுடைய போகம் அதாவது அவருடைய படம் எடுக்கிற படம் இருக்கிறதே அதுக்கு தீர்க்க பூஷணாட்டிய பாகவே அதுவரையில் கை நீண்டிருக்கு அப்படிப்பட்ட நீண்ட அதற்கு பூஷணமும் என்று விளங்கக்கூடியதான திருக்கைகள் அப்படிப்பட்ட ஹிருதிஸ்த சக்கரபாணியே என்னுடைய ஹிருதயத்தில் விளங்கக்கூடிய சக்கரபாணிக்கு சந்ததம் மம நதிஹி அஸ்து. சமஸ்தீவ சந்ததாண்ட கோட்டி பூர்ண குக்ஷயே சதந்தரங்க ரத்ன பீட்டவாசினே மலாத்மனே ககாதிராஜ வாகன ஸ்திதாய சேஷாயினே நதிர்மமாஸ்து சந்ததம் ஹிருதிஸ்த சக்கரபாணியே. சமஸ்த ஜீவ சந்தத எல்லா ஜீவன்கள் சமஸ்த ஜீவ சந்தத எல்லாருடையும் சேர்ந்த அண்ட கோட்டி இந்த பிரம்மாண்ட கோட்டிகள் எத்தனையோ பிரம்மாண்டங்கள் கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் யாருடைய குக்ஷியில யாருடைய உதரத்துல ஏகதேசத்துல இருக்கிறதோ சதந்தரங்க ரத்னபீட்ட வாசினே நல்லவர்களுடைய ஹிருதயம் என்கிற அந்தரங்கம் இருக்கிறதே ஹிருதயம் என்கிற ஒரு அற்புதமான ஸ்தானம் இருக்கிறதே அதில் ஒரு ரத்ன பீட்டத்தை போட்டு அது மேல உட்கார்ந்திருக்கிறவர் விராஜமானராக இருக்கக்கூடியவர் அதில் வசிக்கக்கூடியவர் அமலமான ஸ்வரூபத்துடன் கூடியவர் ககாதிராஜ வாகன ஸ்திதாய ஆதிசே ககாதிராஜ் கருடன் முன் ஸ்லோகத்துல புஜங்கராஜர் சொன்னார் இந்த இடத்துல கருடன் சொல்றார் கஜாதிராஜ ககாதிராஜ வாகன ஸ்திதாய கருடனாகிற வாகனத்தில் மீது அமர்ந்தவர் சேஷசாயினே எங்கு சயனிக்கிறார் என்றால் ஆதிசேஷனில் சயனிக்கக்கூடிய ஹிருதிஸ்த சக்கரபாணியே. சந்ததம் மம நதிஹி அஸ்து அசேஷபூத பௌதிகாதி விஸ்வ சிருஷ்டி சக்திமத் விதாத்ரி ஜன்ம பூமி பூத நாபி பங்கஜஸ்ரீயே சமஸ்த வேத சன்னுத பிரபாவ யுங் நிஜாங்கிரயே நதிர்மமாஸ்து சந்ததம் ஹிருதிஸ்த சக்கரபாணியே. அசேஷபூத பூத சம்பந்தமான பௌதிகாதி விஸ்வசிருஷ்டியுடைய சக்தியை விஸ்வசிருஷ்டிக்கான சக்தியை உடைய விதாத்ரு என்று சொல்லக்கூடிய விதாத்தா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு ஜன்மபூமியாகிற தன்னுடைய நாபி பங்கஜம் இருக்கிறதே அந்த நாபி பங்கஜத்தினுடைய சோபையை உடையவர் இந்த சக்கரபாணி. அதாவது எல்லா அண்ட புவனங்கள் இருக்கிறதே அந்த புவனங்களையெல்லாம் உள்ளடக்கிய விஸ்வம் இருக்கிறதே அதனுடைய சிருஷ்டியா அதனுடைய அதை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியை உடைய பிரம்மாவுக்கு அவதாரஸ்தலமாகிற நாபியை அவதாரஸ்தலமாகிற பங்கஜத்தை தன்னுடைய நாபியில் உடையவரான இந்த சக்கரபாணி சமஸ்த வேத சன்னுத பிரபாவ யுக் நிஜாங்கிரையே எல்லா வேதங்களாலும் வணங்கப்படுகின்றதான ஒரு பிரபாவத்தை உடைய தன்னுடைய சரணாரவிந்தத்தை உடையவரான ஹிருதிஸ்த சக்கரபாணியே சந்ததம் மம நதிஹி அஸ்து தசானநாத்யநேக துஷ்ட நிக்ரஹார்த்தமாதராத் கிரஹீத ராமகிருஷ்ண பூர்வ திவ்ய மூர்த்தி கோட்டையே கஜேந்திர பூர்வ நைஜ பக்த பாலனைக திருஷ்டையே நதிர்மமாஸ்து சந்ததம் ஹிருதிஸ்த சக்கரபாணியே. தசானநாதி அதாவது ராவணன் முதலான அநேக துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காக ஆதராத்து ரொம்ப கௌரவத்துடன் கிரஹீத ஸ்வீகரிக்கப்பட்ட ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை அவதார கோடிகளை உடையவர் எத்தனையோ அவதாரங்கள் பகுனிமே வெத்திதானி ஜன்மானி என்று சொல்லக்கூடிய கணக்கில் பூர்வ திவ்ய அதாவது கிருஷ்ண பூர்வ ராமகிருஷ்ண பூர்வ திவ்யமூர்த்தி கோட்டி எடுத்தவர் கஜேந்திர பூர்வ நைஜ பக்த பாலனைக்க திருஷ்டையே. கஜேந்திரன் என்ன பிரகலாதன் என்ன துருவன் என்ன இப்படிப்பட்ட அநேக பக்தர்களை பாலனத்தையே உத்தேசியமாக கொண்டவர் அதிலே ஏக திருஷ்டியை உடையவர் அதிலேயே தத்த சித்தரானவர் அப்படிப்பட்ட ஹிருதிஸ்த சக்கரபாணியே நதிர்மமாஸ்து சந்ததம் என்று. அமாயிக ஸ்வரூப பூத பாரமார்த்திகாஸ்ரயாத் அகண்ட சச்சிதாத்மக ஸ்வரூப மாத்திர சோபினே அதாபி தத்ததுத்சவாய தத்ததாத்மகாயதே நதிர்மமாஸ்து சந்ததம் ஹிருதிஸ்த சக்கரபாணியே. அமாயிக ஸ்வரூப பூத பாரமார்த்திகாஸ்ரயாத் அகண்ட சச்சிதானந்த சச்சிதாத்மக அனந்த சச்சிதாத்மக ஸ்வரூப மாத்திர சோபினி அமாயிக ஸ்வரூப பூத மாயிக்கமான ஸ்வரூபம் இல்லை தாத்விகமான ஸ்வரூப பூதமான பாரமார்த்திகமான வஸ்துவை ஆசிரயிப்பதனால் அகண்ட சச்சிதாத்மக ஸ்வரூப மாத்திர சோபினி அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபர் அதாவது உண்மையான ஸ்வரூபத்தை உடையவர்னு அர்த்தம். மாயிக்கம் இல்லை அமாயிக்கமான என மாயை என்று சொல்லக்கூடியதாக இல்லாமல் அத்தியாச்சரியமான சிருஷ்டிகளை கொண்ட சொரூப் அதையே தன்னுடைய சொரூபமாக உடைய பாரமார்த்திகமான ஆசிரயத்தை உடையவர் ஏன்னா திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவர் அதுவும் பாரமார்த்திகம் இல்லைன்னு சொல்லிட்டாக்க அதனால பூத பாரமார்த்திகமான ஆசிரயத்தை உடைய பாரமார்த்திகமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடைய சத்து சித்து இப்ப என்ன சச்சிதானந்த மூர்த்தின்னு சொன்னா என்ன நினைக்கிறான் மூர்த்தி இல்ல சத்து சித்து ஆனந்தம் தான் நினைக்கிறான். அப்படி இல்லாம சச்சிதானந்த ஆசிரயமான ஒரு திவ்ய விக்கிரகம் உண்டு அதாபி தத்தது உற்சவாய தத்ததாத்மகாயத்தை அப்படி இருந்தும் கூட அந்தந்த உற்சவாதிகளுக்காக அந்தந்த சுரூபத்தை எடுத்துக்கொண்டு நம் எதிரில் விளங்கக்கூடிய ஹிருதிஸ்த சக்கரபாணியே சந்ததம் அமன திஹியஸ்து. இப்படியாக சக்கரபாணி அஷ்டக ஸ்தோத்திரமானது பக்தியா செய்யப்பட்டது எல்லா விதமான கஷ்டங்களிலும் கஷ்ட கூட்டங்களிலும் விபத் சக்கராத்து ஒரு விபத்தியா ரெண்டு விபத்தியா நமக்கு வர எல்லா விபத்திலிருந்தும் பயலேஷம் கூட இல்லாம சர்வதா தஸ்ய அஸ்தி பயமில்லாமல் இருப்பான் இந்த ஸ்தோத்திரத்தை எவன் ஒருவன் படிக்கிறானோ. சக்கரபாண்யஷ்டக ஸ்தோத்திரமிதம் பக்தியை வையப்பட்டே பக்தியுடன் எவன் ஒருவன் படிக்கிறானோ அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாமல் துளி கூட பயமில்லாமல் அவன் எப்பொழுதும் விளங்குவான் என்று இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பலஸ்ருதியும் சொல்லப்பட்டுள்ளது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.